போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல வட்டானிட்டு போனா. மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா. ஏ குச்சி ஐஸ்ல எச்சி வச்சவ பிச்சு என்ன தின்னா. ஏ கோலி கண்ணுல பீலிங் காட்டிதான் காலி காலி பண்ணா. ஏ பிக்காலியா ரோட்டு மேல வாட விட்டு தக்காளியா என்ன உருட்டி விட்டா. நாஸ்டா துண்டுட்டு நீட்டா தூங்குவேனா. இப்ப காதல் வந்து ஆடுறா போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல போனா. மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா. Mama, come to me, baby, won't you come right now? We can sweat it out in the sun. We can burn it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. Yeah, yeah, yeah. Well, mama, come to me, baby, won't you come right now? We can sweat it out in the sun. We can burn it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. காதல் பிச்சுல காஜி ஆடி நின்ன லாபம் ஒண்ணுல மிடில் ஸ்டம்ப்ல ஏண்டி போல்டு பண்ண. யாக்கரத்துல யாத்தே செக்ஸியா சிக்ஸ தூக்கி விட்டா. ஏ லோட்டாங் கையில நெஞ்ச கழிச்சுதான் காமெடி ஆக்கி விட்டா. டும்மாங்கோலியா நான் இங்க நின்ன கொந்திட்டு போ. நான் என்ன பண்ண ஒரு கையில நீ போயிடாத இப்ப காதல் வந்து ஆடு. மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா. Mama, come to me, baby, won't you come back now? We can sweat it out in the sun. Sweat it out in the sun. We can pull it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. Yeah, yeah, yeah. Mama, come to me, baby, won't you come back?